ஆச்சிம் வேட்டி கட்டும் ஆம்பளையா நீங்க யாராச்சும் ரோஷம் இருந்தா மாட்டு பக்கம் போங்க யாராச்சும் ரோஷம் இருந்தா மாட்டு பக்கம் போங்க யாராச்சும் ரோஷம் இருந்தா மாட்டு பக்கம் போங்க தங்கத்தால் நெத்தி பொட்டு கொம்புக்கு கட்டியிருக்கு கட்டியிருக்கு சிங்க பூஜாரிகள் பட்டு செவலங்கி சுத்தி இருக்கு இருக்கு தலத்தி போட்டு கொம்புக்கு கட்டி இருக்கு சிங்கப்பூர் ஜரிகப்பட்டு செவலங்கி சுத்தி இருக்கு பாலை பிடிச்சா ஆயிரம் கொடுப்போம் வளைச்சு பிடிச்சா காளைய கொடுப்போம் நிக்கிற மாட்ட துரத்தி அடிச்சு பிடிக்கிற வேலை ஏனையா நிக்கிற மாட்ட துரத்தி அடிச்சு பிடிக்கிற வேலை ஏனையா கட்டினபடியே விட்டிருந்தாக்கா கவலை இல்லையே சொல்லையா கட்டினபடியே விட்டிருந்தாக்கா கவலை இல்லையே சொல்லையா காளை இருக்கு அதான் இருக்கே செவலை இருக்கு செவலை இருக்கு கண்ணு குட்டி எங்கையா அந்த கண்ணு குட்டியை விட்டு பாரு கட்டி பிடிப்பேன் நானையா அடைச்ச தேடுபதி நாட்டினிலே தேடி வந்த காளையடா வைகை நதி நீரினிலே நீந்தி வந்த காளையடா தேடுபதி நாட்டினிலே தேடி வந்த காளையடா வைகை நதி நீரினிலே நீந்தி வந்த காளையடா மீனாட்சி கருணையிலே வீறு கொண்ட காளையடா மேலுலகம் போவதென்றால் மாலை தொட்டு பாருங்கடா மீனாட்சி கருணையிலே வீறு கொண்ட காளையடா மேலுலகம் போவதென்றால் மாலை தொட்டு பாருங்கடா சொக்கருக்கு அங்கையர் கண்ணி தோல் கொடுத்து மாலை அணிந்து சொக்கருக்கு அங்கைய கண்ணி தோல் கொடுத்து மாலை அணிந்து மதுரையிலே ஊர்வலம் போக வாங்கி வந்த காளையடா மதுரையிலே ஊர்வலம் போக வாங்கி வந்த காளையடா வாழை பிடிச்சா ஆயிரம் கொடுப்போம் வளைச்சு பிடிச்சா காளைய கொடுப்போம் அண்ணாச்சி வேட்டி கட்டும் ஆம்பளையா நீங்க யாராச்சும் ரோஷம் இருந்தா மாட்டு பக்கம் போங்க தல நூறு வாங்கி குடல் மாலை வாங்கி வெட்டி வாகை கொண்ட காளை உயிராசை உள்ளவனும் இசை உள்ளவனும் தொட்டு பாரு அதன் மேலே செல்லம்பட்டு சிங்கப்பட்டு கொல்லம்பட்டு கொட்டாம்பட்டு பேரு பெற்ற இந்த காளை வீரம் இருந்தா இந்த காளையை கட்டு வேற வேலை இருந்தா போய் சேலைய கட்டு மனுஷா பயமா அது வருதா இது சரியா வளையல போடு சேலைய கட்டு வெக்கத்தை விட்டு ஈசைய வெட்டு